ஆலயம் இல்லை, மந்திரம் இல்லை, ஜாலம் இல்லை, தந்திரம் இல்லை, மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, ஜாலம் இல்லை, தந்திரம் இல்லை. தந்திரம் இல்லை, ஜாலம் இல்லை, தந்திரம் இல்லை, காலம்